எடியேக் கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே கண்ணே உன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்ல ரோசா வடி பொண்ணே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாதே என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சார போட்ட பின்ன ஆசைக்கு என்ன வெளியடி அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி உன் ஜன்னதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே ஒதுங்கி போடா தள்ளி நாம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்டா அங்க இங்க ஊட்டிவுப்பேனே அடிக்கிறிய சொல்லி அரசி கிள்ளி எங்கிட்ட வந்த வள ஓட்ட நறுக்கிடுவேனே கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் நானே எடியே அடி பித்தான உன்னால சித்திரமே என்ன கொல்லாம கொல்லுறிய நான் தினசாக பிறந்தேனே உனக்காக வளர்ந்தேனே அல்லாம வளருய ஒதுங்கி போட தள்ளி நம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்ட அங்க இங்க குட்டி வந்தேனே அடுக்கிறிய சொல்லி அரசி கிள்ளி எங்கிட்ட வந்த வள ஓட்ட நறுக்கிடுவேனே கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே கண்ணே உன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்ல ரோசா வடி பொண்ணே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாதே என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சார போட்ட பின்ன ஆசைக்கு என்ன வெளியடி அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி உன் ஜன்னதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே ஒதுங்கி போட தள்ளி நம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்ட அங்க இங்க குத்தி வைப்பேனே அடிக்கிறிய சொல்லி அரசி கிள்ளி எங்கிட்ட வந்த வள ஓட்ட நறுக்கிடுவேனே கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே ஆசை முள் குத்துதே.